எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பீங்க, நான்லாம் சின்ன விஷயம் கிடைச்சா கூட சட்டுன்னு திருப்தி ஆகிடுவேன்ப்பா, சட்டுன்னு மனசு அமைதி அடைஞ்சிரும். இதுக்கு மேலாம் நான் கேட்டதே கிடையாது, ஏன்னா நமக்கு தான் சொல்லியிருக்கோம்ல போதுமென்ற மனமே. சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண எலி, அந்த எலிக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவாக இருக்கும், கிடைக்கக்கூடிய பூச்சியோ சாப்பிட வேண்டிய உணவோ பிரச்சனையே கிடையாது. எலியாக பிறந்தாச்சுல, தேடி தேடி கண்டுபிடிச்சிடும். இரவு நேரங்கள் அதுக்கு பதுங்கி ஓட தெரியும். சின்னதாக பகல் வெளிச்சம் இருந்தால் கூட 10 பேர் கண்டு தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு எல்லாம் தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோவே தான் மோப்பசக்தியாக, மிக அபாரமான மோப்பசக்தி. நீங்கள் உணவு இங்கே இருக்குன்னு சொல்லவே வேணாம், தானே கண்டுபிடிக்கும் எல்லாம் தான். இந்த எலியினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னவாக இருந்ததுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூனை. இந்த பூனைக்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வேறு என்ன ஆகணும், நான் பூனை ஆகணும் அவ்வளோதானே. பூனைக்கிட்டேருந்து எலியால் எப்படி தப்பிக்க முடியும், எலியாக இருக்கிற வரைக்கும் முடியாது. இப்போ ஒரு மந்திரவாதி அந்த வழியாக வராரு, அவர்கிட்ட சொல்லுது, எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது, பொழுது போய் பொழுது சாஞ்சுதுன்னா இதை தவிர வேறு நினைவே இல்லை. கனவுகளில் பூனை வருது, நனவில் பூனை வருது, நின்னா பூனை வருது, நிமிந்தா பூனை வருது, எனக்கு பூனைக்கிட்டேருந்து தப்பிக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு, நான் பண்ணேன், என்ன ஒரு பூனையை மாற்றிடுங்களேன், எலியாக இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை விட்டு நல்லா போக முடியாது. சரி, நீ இல்லை இந்த பூனையாக மாறிடு, அவ்வளோவே. ஒரு பெரிய பூனையாக மாறியாச்சு. மந்திரவாதிக்கும் ரொம்ப சந்தோஷம், அப்பாடா ஏதோ கேட்ட ஒன்று உதவியை செஞ்சிட்டோம் இல்லையா, அப்போ நான் கிளம்புறேன், நீ பூனையாக கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்து பாரு, எப்படியும் ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த பக்கமாக நான் வருவேன், ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்கிட்ட நீ சொல்லலாம். ஆ, பூனையாக மாறினதுக்கப்புறம் எனக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்க போகுது, இதுதானே ஒரே பிரச்சனையாக இருந்தது, பூனையாக மாறியாச்சு. சரி, ஒரு 10 நாள் கழித்து அதே மந்திரவாதி அந்த வழியாக வராரு. பார்த்தா இந்த பூனை, அதாவது எலியாக இருந்து பூனையாக மாறின அந்த பூனை, முகம் பூரா கவலையோடு, கண்களை பாதி மூடி, வாயில் ஏதோ முணுமுணுத்துட்டே உட்காந்துட்ருக்கு. அவர் வந்த அடுத்த நிமிஷம் பழிச்சின்னு கண்ணை திறந்து ஆ அப்படின்னு பெருமை சொல்லணும், என்ன ஆச்சு, நீ தானே கேட்ட, நீ கேட்ட மாதிரி ஒரு பூனையாக மாற்றியாச்சு ஒன்று, நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தால் இவ்வளோ சங்கடமாக இருக்கு. இல்லை, எனக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை இருக்குது? இதுதான் பூனையாக மாறியாச்சு, எலி மாதிரி இப்போது தூங்கும் பொழுதெல்லாம் பூனை கனவில் வருதா என்ன, பூனை கனவில் பூனை வராது அப்படின்னு சிரிக்கிறார். அது இல்லை பிரச்சனை. என்ன பிரச்சனை பின்ன? ஒரு நாயை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது என்ன அநியாயம், பூனையாக மாறணும்னு சொன்னேன், இப்போ நாயை பார்த்தா, பூனையாக இருக்கிற வரைக்கும் நாயை பார்த்தா ஓடி தான் ஆகணும், மரத்தில் ஏறி தான் ஆகணும், பயந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நீ தான் பூனையாக்கே. இல்லை, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, நீங்கள் தான் இந்த வழியாக வந்துட்டிங்களே. சரி, என்ன உதவி பண்ணணும், என்ன நாயை மாற்றிடுங்க, நாயை மாற்றினா எனக்கு நாயை பார்த்து பயப்பட வேண்டாம். நிஜமாக சொல்கிறியா? ஆமாம். அப்புறம் மாறமாட்டியே? மாறமாட்டேன். சரி, நாயை மாறு, அவ்வளோவே. மந்திரவாதி தன்னுடைய மந்திரத்தையும் சோதித்த மாதிரி இருக்கும், ஒரு நண்பனுக்கு உதவின மாதிரியும் இருக்கும். இப்போ பூனை ஒரு நாயாக மாறியாச்சு. மறுபடியும் சிரிச்சுட்டே சொல்கிறார், நீயா கேட்டு வாங்கின வரம், நானா உன்னை மாற்றலை, யோசிச்சு பார்த்துக்கோ, நீ கேட்டு வாங்கின வரத்தில் மாற்றினது ஏமாத்தினதாக மாறிடக்கூடாது, சரியா? அது எப்படி மாறும், நான் தான் நாயாக மாறிட்டேன்ல, நீ நாயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, அதுவும் இந்த மாதிரி காட்டுப்பகுதி தானே, ஓடி போயிடுவேன் காட்டுக்குள்ளே. சரி, மறுபடியும் ஒரு 10 நாள் கழித்து இந்த பக்கம் வரேன், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். சரி, அவர் கிளம்பி போயாச்சு. மறுபடியும் 10 நாள் கழித்து வர அந்த பக்கம் வந்து பார்த்தா நாய், இவரை பார்த்து ஓடி வந்து வாழை ஆட்டிட்டு பக்கத்தில் வந்து நின்று கண்ணெல்லாம் நன்றியோடு நிற்குன்னு பார்த்தா கண்ணெல்லாம் கலக்கத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு வந்து நிற்குது, வாழை கூட ஆட்ட மாட்டேங்குது. நாயாக மாற்றினதுக்கான நன்றியை கூட காட்டலை. இவர் கேட்குறார், இப்போ என்ன சொல்ல போகிற, இப்போவா இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய விலங்குகள் இருக்குது தெரியுமா, ஒரு புலி இருக்குது, அதை பார்த்தாலே எனக்கு அச்சமாக இருக்குது, கைகாலாம் விடவிடன்னு இருக்குது. ஊருக்குள்ளே ஓடி போய் பழைக்கலன்னா நான் ஊருக்குள்ளே இருந்த நாயும் கிடையாது, நான் ஏதோ இந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தது தானே, என்னை போய் இப்போ நாயாக மாற்றி அந்த புலியோட கர்ஜனை கேட்டாலே என் கால் கையெல்லாம் நடுங்குது, உருமுது அந்த புலி. என்ன பண்ணணும், பண்ணுறதான் பண்ணுறீங்க, என்ன ஒரு புலியை மாற்றிருங்க, அதுக்கப்புறம் நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேனே. நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன். சரி, புலியை மாற்றிடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், மாற்ற சொன்னது நீ, அதனால் ஏமாற்றம் வந்தால் உனக்கு தான், இது மாற்றம் இல்லை தடுமாற்றம் மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புலியாக மாற்றுங்களேன், அடுத்த தடவை நீங்கள் வரும்போது நீங்களே என்னை பார்த்து பயப்படுவீங்க. சிரிச்சுக்கிட்டே மந்திரக்கோல் எடுத்து சொல்லட்டியாச்சு, புலியாக மாறியாச்சு. அவரையும் பார்த்து ஒரு உரும உரிமிட்டு இப்போ அப்படி தோலெல்லாம் சிலிர்த்து நிற்க, வாழை சுழட்டிட்டு அந்த புலி வனத்துக்குள்ளே பாஞ்சு ஓடியாச்சு. அப்பாடா, ஒரு நண்பனுக்கு பயம் இல்லாமல் மாற்றிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு அந்த மந்திரவாதி திரும்பி போகிறதுக்கு முன்னால் ஒரு சீழ்கை ஒலி, ஒரு விசில், அதை அடித்த உடனே புலி அங்கேருந்து இப்படி திரும்பி பார்த்தோன்னு, இங்கே பாரு, மீண்டும் நீ தான் கேட்டிருக்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் வரேன், ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல், உங்ககிட்ட பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, ஒரு தடவை கூட நீ நன்றி சொல்லலை. போயிடுறாரு. இந்த தடவை 10 இல்லை, 1 மாதமே ஆகிடுது. திரும்பி வராரு, பார்த்தா அங்கே ஒரு பெரிய பாறை, பாறைக்கு பின்னால் கவலையே உருவாக அந்த புலி உட்காந்துருக்கு. கேட்குறாரு, என்ன என்ன ஆச்சு, நீ தானே புலி, வேறு யாரும் கிடையாது, இங்கே ஒரு சிங்கம் கூட கிடையாது, காட்டுக்கு நீ தான் ராஜா மாதிரி சுற்ற வேண்டிய ஆள், தன்னந்தனியாக இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு வேடன் இருக்கான் இங்கே, அந்த வேடனை பார்த்தாலே எனக்கு கை காலம் விடவிட நடுங்குது, வேடன் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணட்டும், நான் நீங்கள் தான் என்னை காப்பாற்றி ஆகணும், நான் என்ன பண்ணணும், உன்னை என்ன வேடனா மாற்றணுமா? இல்லை நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலண்ணா, இனி என்னவா மாறட்டும்? மந்திரவாதி சிரிச்சுட்டே சொன்னாரான். பேசாமல் அந்த எலியாகவே மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு எலியாகவே மாற்றிட்டார். ஐயோ, என்ன என்னை பூனையாக மாற்றி, நாயாக மாற்றி, அதுக்கப்புறம் ஒரு புலியாக மாற்றி, நீங்கள் மறுபடியும் என்னை எலியாக மாற்றிட்டீங்க? இப்போ சொன்னார், நான் என்னவா மாற்றினாலும் உருவம் மாறிச்சே தவிர உள்ளுக்குள்ளே பயந்துட்டு இருந்த எலியோட மனசு இருக்கு இல்லையா, அது மாறவே இல்லை. அதை என்னால் மாற்றவும் முடியாது. அந்த மனசோடு நீ புலியானாலும் சரி வேடனானாலும் சரி, எதையாவது பார்த்து பயந்துகிட்டே தான் இருக்க போகிறேன், எதையாவது குறை சொல்லிகிட்டே இருக்க போகிறேன், கிடைச்சதை நிறையா பார்க்க போகிறதே இல்லை, திரும்பி நம்மக்கிட்டேயே வரலாம். எத்தனை பேர் எத்தனை வசதிகளோடு இந்த எலி மனசுக்குள்ளே அதை பத்திரமாக தக்க வச்சுக்கிட்டு பூனைகளாக மாறியிருப்போம். வசதிகள் மாறியிருக்கும், வாழ்க்கை மாறியிருக்கும், பட்டங்கள் வந்திருக்கும், பதவி வந்திருக்கும், இது பத்தாது, இதில் ஏதாவது ஒரு குறையை தேடி தேடி பார்த்துருப்போம். சரிப்போ, அதுக்கு அடுத்தது ஒரு பூனையிலேருந்து நாயாக மாறி, நாயிலேருந்து புலியாக மாறி மாறி மாறி மாறி கடைசியில் ஒன்று புரிஞ்சிருக்கும். தோற்றத்தில் மாற்றங்கள் வந்திருக்கும், வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் வந்திருக்கும், வசதியில் மாற்றங்கள் வந்திருக்கும், கல்வி மாற்றத்தை கொடுத்துருக்கும், பணம் மாற்றத்தை கொடுத்துருக்கும், பதவி கொடுத்துருக்கும், பெருமிதம் கொடுத்துருக்கும், சமுதாயம் கொடுத்துருக்கும். இது அத்தனையும் கொடுத்தாலும் அந்தரங்கத்தில் தனியாக வந்து அரைக்கதவை சாத்திட்டு நம்ம படுக்கையில் நாம் உட்காரும்போது அச்சப்படுறதுக்கு ஓராயிரம் காரணங்களை எளியாக வாழ்க்கையை தொடங்கின காலத்துலேருந்து இன்னும் தக்க வச்சிட்ருக்கோம். நம்ம கையில் இருக்குது நம்மளுடைய நிறைவு, நம்ம கையில் இருக்குது நம்மளுடைய அமைதி. திரும்பி வெளியில் பார்த்து வசதிகளை பெருக்கிறத விட்டுட்டு உள்ளுக்குள்ளே பார்த்து நம்மளை நம்மளே ஆராய்ஞ்சு அழகான வைரமாக உள்ளுக்குள்ளே அமைதின்னு ஒன்று ஒளி வீசிட்டு இருக்கு இல்லையா, அதை கண்டடைவோம். அடைவோமா? நன்றி, வணக்கம்.